There's a spooky world out there. It is very, very scary. Bunji bubu candi, kacu bunji aman jadi candi. Bunji bubu candi, kacu bunji aman jadi candi. Pecu pecu perum per candi, pera bangga iba me candi. Takamiru pandi, jadi kada tani. Anggiru tu borlay mada vite nau dite varvam pandi. Apan nalla kedi, chenna venu yedutu koi pa inga kondu vandu charvandi. Onnilla palavati, adikiram padu luchi. Kannilla dagal kaachi, kadai adikira kadam udikira badavadi. Onakku thaan theriyaachi, onnume puriyaachi. கண்ணுக்கு தான் பல கூச்சி கண்ணு கட்டி விட்டு எண்ணி எடுப்பது இவன் தாண்டி